മാൻവെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി യസ്യ വാഗ്വൃത്തി പര്യന്തായതിദാരി സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. അശംഖചക്രലാഞ്ചന സദുധ്വമുണ്ട്രമണ്ഡിതഃ അകണ്ഠലഗ്ന സത്തുലശ്ചനഖ പദ്മമാലികഃ സിതാന്തനീയസൂത്തരീയയജ്ഞസൂത്രശോഭിതഃ മമാവിരസ്തു മഹനസേ ഗുരുസ്ത വെങ്കടേശ്വരഃ. അന്യോഹ്യന്യചിന്തയതി സ്വച്ഛന്ദം വിദധാമ്യഹം എന്നതാണ് എമ്പെരുമാൻ അരുളി ചെയ്യുന്നത്. നിങ്ങളെല്ലാം എന്നാവണം നനച്ചിട്ടുങ്കോ, எனக்கு எந்த சமயத்துல எதை நடத்தி வைக்கணும்னு தோன்றதோ அதுதான் நான் நடத்தி வைப்பேன்னு சொல்லி பெருமாளுடைய வார்த்தை. அத நாம புரிஞ்சுக்காத பல சமயங்கள்லயும் நாமளே பண்றதாக நினைச்சுண்டு அதுல ஒரு தடங்கள் வந்ததுன்னாக்க அதுக்காக வருத்தம். அது நல்லபடியா நடந்துருத்துனாக்க அதை நம்மளே பண்ணிட்டுதான் ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருந்துருக்கு. நாம ஒவ்வொரு நாளும் நாம சொல்லிட்டு இருக்கோம், இந்த சரீராத்ம பிரமம் கூடாது, சுதந்திராத்ம பிரமம் கூடாது, இதெல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கோம். இது காலக்ஷேபமா தான் இருக்கு. காலக்ஷேபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, காலத்தை போக்கடிப்பது அர்த்தம். காலத்தை போக்கடிப்பதுனாக்க நல்ல விஷயத்துல நம்மளுடைய சமயங்களை கழிக்கிறது, இதுதான் காலக்ஷேபம்ன்ற சப்தத்தினால சொல்றது. நமக்கு காலக்ஷேபமாக இருக்குதுனாக்க இந்த உபன்யாசம் கேட்கிறோம், காலக்ஷேபம் பண்றோம், எல்லாம் பண்ணாலும் கூட அதனுடைய அனுஷ்டானம்னு வரச்சு நடைமுறைன்னு வரைச்சு எவ்வளவு தூரம் சொல்லிருக்கிறத பின்பற்றுகின்றோம் என்பதில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குதான். இதுதான் இன்னைய தினத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டோம்னா, இந்த சங்கல்ப சௌதரிய உபன்யாசம் ரெண்டு வாரமா விட்டு போயிடுது. அதுக்கு முன்னையும் கூட நடுவுல சில சமயங்கள்ல விட்டு போயிடுது. இந்த விட்டு போயிட்டதுனால குறை யாருக்குன்னாக்க நமக்குதான். என்ன சுவாமியினுடைய சீசுக்திய கேட்கிற பாக்யம், சொல்ற பாக்யம் அப்படி எனக்கு குறைஞ்சு விடுறதுன்றதுனால குறை. இனிமேலாவது வர வர விடாமல் நடக்கணும்ன்றதுக்காக அந்த சுவாமியினுடைய திருவடியில பிரார்த்தனை பண்ணிட்டு இதுக்கு மேல ஆரம்பிக்கிறேன். இப்ப சங்கல்ப சௌரியோதயத்தினுடைய நாலாவது அங்கத்துல காமன் குரோதன் வசந்தன் இவெல்லாம் பேசிட்டுருக்கா. இவ பேசிச்சு குரோதனுடைய பிரபாவத்தை பத்தி பார்த்தோம், காமனுடைய பிரபாவத்தை பத்தி பார்த்தோம். இப்படி பேசிட்டே இருக்கே லோபன் தான். இந்த லோபம்ன்றது இருக்க ரெண்டு விதம். நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை, பணமோ அல்லது செல்வம், எந்த விதமான செல்வமா இருந்தாலும் இதை செலவழிக்கிறதுக்கு மனசாகாத அதுவும் நல்ல வழியில செலவழிக்கிறதுக்கு மனசாகாத இருக்கிறது இருக்க, அது லோபம். எவ்வளவு இருந்தாலும் போறாதுன்னு சொல்லிட்டு மேல மேல சம்பாதிச்சுட்டே போறது இருந்துட்டு இருக்க, அது ஒரு பிரகாரமான லோபம். இதெல்லாம் லோபத்தினுடைய காரியம். இந்த லோபம் என்ன பண்ணும், இவா பார்த்துட்டு இருக்கா, இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கே சொல்ற இந்த காமனுடைய ஒரு நிலை இருந்துட்டு இருக்க, இந்த காமக்ரோதால ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுல உங்களுதெல்லாம் பார்த்தமானாக்க ஒரு விஷயம் பார்க்கணும். ராகோபலித்த திருஷ்டி பிரலபதி முக்கியத்தி விகூர்ணத்தே கலதி யுவதி மதிரா மதாந்தா யுக்தா யுக்தம் நஜானாதி அப்படின்னு வசந்தன் காமனை பத்தி சொல்லி சொல்றோம். காமன் கணக்கு தன்னிடத்துல குடிகொண்டுட்டான்னாக்க அங்க நடக்கிற விதமே வேறையா, என்ன நடக்கும்? யுவதி மதிரா மதாந்தா யுக்தாயுக்தம் நஜானாதி, பெண்ணாச பிடிச்சிருக்க, பெண்ணாச பிடிக்கிறதுன்றது காமத்தினால வரதுதான். அந்த பெண்ணாச கணக்கு பிடிச்சிட்டான்னாக்கா அதுவே ஒரு இன்டாக்சிகேஷன், ஒரு என்னமானாக்கா நம்மளுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அந்த பெண்ணாச பிடிச்சவனுக்கு யுக்தாயுக்தம் நஜானாதி, இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது என்கிற பகுத்தறிவே இல்லாத போயிடுமோ. அது மாத்திரம் இல்ல, அவன்லாம் கண்ணு செல்லம் செவந்துண்டு பிரலபதி முக்கியத்தி விகூர்ணது கலதி, அவன் அப்படியே என்ன பண்ணுவான் என்ன கேட்டா, அப்படியே வாய் கண்டதை வளருவானோ, கண்டபடி பேசுவான். அவன் கிடைச்சதுன்னா கிடைக்காத போயிட்டாங்கனாக்கா மோகத்தை அடைவான். மோகம்ன்றது மூச்சை அடைஞ்சு போயிடும், ஐயோ வராது போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை அடைஞ்சு போயிடுவான். பிரலபதி முக்கியத்தி விகூர்ணத்தை கலத்தி அப்படின்னா அவன் ஆடி ஆடி அசைஞ்சு போவானா, தட்டி தடுமாறி விழுந்து எழுந்துட்டு போவானா. இது காமனுடைய ஒரு காமன் உள்ள பூந்தான்னாக்க அதனால வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஒரு சுவாரஸ்யம் பெருமாள் விஷயத்துல பார்க்கும், இதெல்லாம் ஒரு பங்கு போட்டோம். ஜெயதேவருடைய அஷ்டபதியில ஒரு பிரகரணம், அந்த பிரகரணத்துல கிருஷ்ணர் சொல்லுவேர் ஒரு ஏகாந்தமான ஒரு ஸ்தலம், அந்த இடத்துக்கு ராதையை வர சொல்லி சொல்லுவேர், நீ அன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி அங்க சாயங்காலத்துக்கு மேல அங்க வந்துடு, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நாம ரெண்டு பேரும் ராத்திரியெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அங்க, நீ வந்துடும் ராஜையனுடைய தோழி என்று சொல்லி ராத்திரியை வரவழைச்சிருவேன். ராஜ பாவம் ராத்திரி மொத்தம் அங்க இருப்பான், அந்த ராத்திரி மொத்தம் அங்க இருந்துட்டு கிருஷ்ணன் வராத ஏமாத்திடுவே, வரமாட்டேன், உடனே சரி போயிட்டு வந்துருவேன். கோபம் கிருஷ்ணன் இடத்துல, இப்படி வர சொல்லி தன்னை வர சொல்லி ஏமாத்துட்டேரேன்னு ஒரே கோபம். பாட்டுக்கு இருந்துடும், ஆத்துக்கு வந்துடுவோம் மறுநாள் காத்தால. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கிருஷ்ணர் அனுப்பி வைப்பேன், இன்னைக்கு வர சொல்லு இன்னைக்கு ராத்திரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் சொல்லி அனுப்பு, ஏற்கனவே நீ வார்த்தையை கேட்டு ஒரு நாள்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன், மறுபடியும் இன்னைக்கு வர சொன்னாக்க நான் எப்படி வருதுன்னு சொல்லுவோம். இல்ல இல்ல இன்னைக்கு நான் கட்டாயம் வந்துருவேன் நீ வரட்டும் அப்படின்னு இவளுக்கும் கிருஷ்ணனிடத்துல ஒரு மோகம். கிருஷ்ணன் சொன்னபடி நடக்கலன்னாக்கா அவன்கிட்ட கோச்சுட்டு நீ வந்தாவா வராட்டா போன்னுட்டு இவ பாட்டுக்கு இருந்திருக்கலாம். இல்ல, அந்த கிருஷ்ணனிடத்துல இருக்கிற ஒரு பிரேம என்ன பண்றது இவள, சரி இன்னைக்கானா வருவானான்னு நினைச்சுட்டு அவன் அந்த இடத்துக்கு போக வைக்கிறது. அன்னைக்கு ஏமாந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு போன உடனே அன்னைக்கு கிருஷ்ணர் வந்துடுவாரு. கிருஷ்ணர் வந்த உடனே அப்ப முகம் கொடுத்து பேசலாமோ இல்லையோ, எதுக்காக தான் ஓடி வந்திருக்காளோ எதுக்காக வந்திருக்காளோ அந்த காரியத்தை பண்ணலாமோ இல்லையோ, அத பண்ண மாட்டாளாம். வந்த உடனே கிருஷ்ணன் கோபிச்சுக்கிறாளாம், கிருஷ்ணன் உன்னை பாக்குறதுக்கோசரம் வந்திருக்கா, என்ன சந்தர்ப்பத்தினாலும் வராது போயிட்டானோ என்னமோ தெரியலையே அப்படின்னா, அந்த கிருஷ்ணனிடத்துல இருக்கிற பிரேம நாம என்ன பண்றோம் என்னன்றது தெரியலையா. அகையில கிருஷ்ணன் வெய்ய ஆரம்பிக்கிறார். பகிரீவ மலினம் கிருஷ்ண மனம் மனசு, பனி வெளியில தான் கருப்பா இருக்கான்னு நினைச்சிருந்தேன் நான் இத்தனை நாள் வரைக்கும், ஆனா உன் மனசும் கருப்பா இருக்கிறது என்று இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மனுசர சரசீர் யாகி மாதவா யாகி கேசவா, தா மனுசர சரசீரு நீ அப்பா நீ போய் சேர், நீ வரவான்டா இங்க, யாகி மாதவா யாகி கேசவா போய் சேர், மாதவா போய் சேர், கேசவா போய் சேர் அப்படின்றாளாம். தா மனுசர சரசீரு நீ இத்தனை அன்னைக்கு என்னண்டே இங்க வரேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கோபிக்கு பின்னாடி நீ போனையோ இல்லையோ, அவளோடைய நீ போய் சே, என்கிட்ட வரவான்ட்டான். தான் மனுசர சரசீர் காற்றா, இவ கோச்சிக்கிறா வெய்யரா, இவ வெய்யத்தே சொல்ற வார்த்தையை பார்க்கணும். தான் மனுசர சரசீரு தாமரை போல் போ, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே நீ அவளை ஆசிரியச்சொன்ன சொல்லி வெய்யணும்னா இவள் கிருஷ்ணனிடத்துல இருக்கிற பிரேம இருந்திருக்க, தான் என்ன பண்ணணும்ன்றதே பண்றோன்றதையே ஒரு தெரிஞ்சுக்காத ஏதோ ஒண்ணு பண்ணும்படியாக பண்றதுன்னு இது பகவத் விஷயத்துல இருக்கிறத நாம சொல்றோம். இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, இது தொக்க திருஷ்டியே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்குமே, கொஞ்ச நாளா பார்த்து பெருமாள் விஷயமே ஒண்ணுமே இல்லாது போறதேன்றதுக்காக சொல்றேன். இந்த காமம்னு வந்துருச்சுனாக்கா பெருமாள் விஷயமா இருந்தாலும் சரி, யுவதிகள் விஷயமா இருந்தாலும் சரி, அது காமம்ன்றது நமக்கு ஒரு பெரிய விபரீத அனுஷ்டானத்தை, ஒரு பகுத்தறிவே இல்லாது நல்லது கெட்டதுன்றது பகுத்தறிவே இல்லாதபடி பண்ணிடுறதுன்றது முன்னையே பார்த்தோம். இப்போ இந்த சன்னிவேசத்துல யோசனை பண்ணி வசந்தம் சொல்றான், நம்ம மூணு பேரால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, வசந்தம் காமன் குரோதன் இவ மூணு பேரால சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் ஒருத்தர் சகாயத்துக்கு வந்துட்டாள்னாக்க ரொம்ப சௌகரியமா இருக்குமோ இல்லையோ, இந்த செய்யற காரியம் எளிதா ஆயிடுமோ இல்லையோ, அகையில யாரையான சகாயத்துக்கு பார்க்கலாமா, ரொம்ப முயற்சி இல்லாத ரொம்ப சிரமப்படாத சுலபமா பண்ணிடலாம, யார் சகாயத்துக்கு வருவான்னு பார்க்கச்சு பேசிண்டே இருக்கச்சு ஒரு காலடி ஓசை கேட்கறதாம். அந்த காலடி ஓசை கேட்ட உடனே திரும்பி பாக்கிறார், ரெண்டு பேர் அவ யாருன்றது பாக்கிறோம். தர்மத்வந்த துரந்தரம் சமதம பிராரம்ப சர்வங்கஷம் பிரஜாவாரிதிகஸ்மரஹாம் பிரணிததது பிரத்யூக மிருத்யுஞ்சயஹாம் முக்தி பிரார்த்தன மோசனாய மகதா மோகேன சம்ப்ரேஷிதஹாம் கிருஷ்ணாபார விலாசினி சஹசரஹாம் லோபக்கிலோ தீயதே, லோபக்கிலோ தீயதே, லோபனன்னோ வருகிறான். அப்படி திரும்பி பார்த்தா லோபன் வரானா, அந்த லோபன் எப்படிப்பட்டது, இதுதான் இதுக்கு முன்ன ஆரம்பத்திலேயே சொன்ன லோபம்னா என்னன்றது, இருக்கிற பணத்தை செலவழிக்காத பத்திரமா வச்சு வச்சுருக்கிறது, வெறும் பேங்க்லயே பாக்கிஸ்தத்தையே பார்த்துட்டு இருக்கிறது, அதுவும் சத்விஷயத்துல செலவழிக்கணும்னா மனசே ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் லோபத்தனுடைய காரியம். எவ்வளவு வந்தாலும் போராது போராதுன்னு நினைச்சிருந்திருக்கிறது இருக்க, அது இருக்கு. இந்த பர்யாப்தி போருன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது இருக்க, அது லோபத்தினுடைய காரியம். இது எத்தனை பேருக்கு பர்யாப்தி இருக்கு பார்ப்போம். இது ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ஒரு நிகழ்ச்சி. ராமர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்லி பட்டி, அதாவது தசரத சக்கரவர்த்தியுடைய நியமனம், அந்த நியமனானுசாரம் அவர் விரதம் இருந்துருக்க, அந்த விரதம் இருந்துட்டே இருக்கச்சு அங்கிருந்து அதுக்குள்ள அந்த எத்தனையோ விபரீதங்கள்லாம் நடந்துருக்கு. அந்த விபரீதங்கள்னால கை கை சுமந்திரத்தை விட்டு அனுப்பிச்சு வைக்கிறா ராமனை போய் கூட்டுவான்னு. ராமர் போறே அங்க போனாக்க தசரத சக்கரவர்த்தியினுடைய எண்ணம் எதுன்னு கைகேயி சொல்றா. அப்படியான்னு தசரத சக்கரவர்த்திய ராமர் கேட்கல. இந்த கைகேயி சொன்ன வார்த்தையை அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு காட்டுக்கு போறதுன்றது தீர்மானம் பண்ணியாச்சு. இவருடைய கிரகத்துக்கு வந்து, இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சீதா பிராட்டின்ற இந்த சமாச்சாரத்தை சொல்லணும்னுட்டு வரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சீதை வெள்ளம் வரான்றதெல்லாம் போட்டோம். காட்டுக்கு போறதுக்கு முன்னே தன்னிடத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் எல்லாருக்கும் பிராமண ஆளுக்கெல்லாம் நிறைய கொடுத்துரு. அப்போ ஒரு பிராமணன் லேட்டா வரு, அவருக்கு ஆசை. அவர் ரொம்ப தரித்திர, நிறைய பெரிய குடும்பம். அங்கேருந்து ராமனுடவரு நாழி ஆயிடுத்து இருந்தாலும் என்ன பண்றது, நான் தரித்திரனா இருந்துருக்கேன், எனக்கு எதனா பண்ணணும். சரி, உனக்கு இவரை பாக்கச்சே தெரிஞ்சு போச்சு, இவர் நிறைய வாங்கிட்டு போனோம்னு வரே, இவர் எவ்வளவு முடிஞ்சா இவரால் வாங்கி போக முடியுமோ அவ்வளவு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போட ராமர் என்ன பண்ணிடறான், ஒரு கொம்பை ஒன்று எடுத்து கொடுத்துறான். இந்த கொம்பை கொடுக்கல, இந்த கொம்பா இத வீசி எரியும். இந்த வீசி எரிஞ்சா எவ்வளவு தூரம் வரைக்கும் போறதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் பசுமாடுகள் பசுக்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாராம். இவர் பாக்குறேன், பார்த்த உடனே அந்த கச்சத்தை இழுத்து கட்டிக்கிறேனாம். தன்னுடைய வேகத்தை எவ்வளவு வேகத்தை முண்டாரத்தை கட்டிண்டு எவ்வளவு வேக பிரயத்தனம் பண்ண முடியுமோ தன்னுடைய பலம் மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணி அந்த கொம்பு தூக்கி வீசி எரியறேன்னு இதை பாகச்சையே சிரிப்பு வருது. எவ்வளவு வந்து என்ன வந்துட போறது, இப்படி எல்லாம் பண்ணுவா இன்னும் ஒரு நாலு மாடு வருமோ, இன்னும் ஒரு பத்து மாடு வருமோ, அவ்வளவுதானே வரப்போறது, இது பிராமணனுக்கு இவ்வளவு ஆசையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம். இது இந்த ஆசை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, எவ்வளவு வந்தாலும் போறாதுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் இந்த லோபத்துக்கு காரணமாக, லோபத்தினுடைய காரியம். இந்த லோபம் என்ன பண்ணும் அப்படின்னா, லோபனுடைய காரியம் என்னன்னா, தர்மத்வம்ச துரந்தர, தர்மத்வம்ச துரந்தரஹா, தர்மத்தை துவம்சம் பண்றதுல அவன்தான் அக்ரகண்யனாக இருந்துருக்காரு. லோபனுடைய முதல் காரியமே என்னன்னா, தர்மத்தை அழிக்கணும். அந்த தர்மத்தை அழிக்கிறதுக்கு முழு பொறுப்பும் ஏத்துண்டு நடத்துறவன் லோபம்தான். ஒரு நிகழ்ச்சி சொல்றக்க வந்து, ஒரு விசேஷம், கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு, கல்யாணத்துல என்ன சொல்லிருக்குனாக்க, இந்த கன்னிக்கைகள் எல்லாம் அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணிக்காத பண்ணி கொடுக்காத போயிட்டோம்னாக்க, ஒவ்வொரு ரிசுவனாலையும் வரக்கூடிய பாப்பங்கள்லாம் கன்யா பிதாக்கு வரதான். அவளை வேலையில கல்யாணம் பண்ணி கொடுக்காததுனால கன்யா பிதாக்கு அவ்வளவு பாப்பம் சேர்றதான். அதோட மாத்திரமில்ல, கன்னிகைக்கும் தோஷம் ஏற்படுறது, இது வாங்கிக்கிறவனுக்கும் தோஷம் ஏற்படும். இந்த கன்னிகையை பிரதிகிரகிச்சுக்கிறானோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கும் தோஷம் ஏற்படும். இது சாஸ்திரம். காலம் வேற விஷயம். இன்னைக்கு 18 வயசுக்கு முன்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, 21 வயசுக்கு முன்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்லா சாஸ்திரம் சட்டம் இருக்கு. ஆனா சாஸ்திரம் எப்படி பண்ணணும்னு சொல்றது, இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கன்னி கடலாடுறதுன்றது ஒரு விசேஷம் சொல்றது. சேது ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாக்க பாப்பங்கள்லாம் போயிடும்ன்றது ஒரு விசேஷம். அதோட மாத்திரமில்ல, இந்த கன்னியாதானத்தின் போது இந்த ஜாதகர்மாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு பூரியா பிராமணர்களுக்கு தானம் பண்ணுமானாக்க இந்த பாப்பங்கள்லாம் போகும் சொல்லிருக்கு. அதே மாதிரி ஒரு கன்னியா இருக்கிறவ இந்த இன்னொரு கன்னிகைக்கு ரத்னம் அத தானம் இந்த பாப்பம் போகும் சொல்லிருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணார், நான் போய் சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். பண்ணிட்டு வந்த பிற்பாடு இந்த பிராமணர்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கணும், இந்த மாதிரி ரத்தனம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்பா அவர் சொல்ற, சேத்துவ பார்த்தாலே போறும்னு சொல்லிருக்கு, சர்வ பாப்பமும் போகும் போயிடும் சொல்லிருக்கு. நான் சேத்துக்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல நான் என்னத்துக்கு தானம் கொடுக்கணும், இதுக்கு மேல என்னத்துக்கு ரத்தனம் கொடுக்கணும், இதுக்கு மேல என்ன இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சேத்துவை பார்த்தாலே, சேத்துல ஸ்நானம் பண்ணாலே சகிருதவேட்சணா தட்சணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரதமஹேதுனா சேத்துனான்னு சொல்லிருக்கு. அகையெல்லாம் சுவாமி தேசிகன் சொன்னது பொய்யா, அந்த க்ஷணத்திலேயே எல்லா பாப்பமும் எனக்கு போயிட்டு, ஆகையால நான் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா வாஸ்தவம். அந்த சாஸ்திரத்துல தப்பில்லை. உம்மிடத்துல வேற வசதா ஒன்னும் இல்லாத இருந்ததுன்னாக்க சேதுல ஸ்நானம் பண்ணதுனாலயே எல்லா பாப்பமும் போகும். இப்ப இந்த சேது ஸ்நானத்தை நீ எதுக்குன்னு எடுத்துக்கிறங்கனாக்க, உன்னுடைய ரூபாயை செலவழிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த சேது ஸ்நானம் பண்ணத சொல்றோம். பத்துதான் இந்த லோப பிரயுக்தமான சொல்ற வார்த்தையை தவிர, நிஜமாவே இந்த சேத்து ஸ்நானம் பண்ணதுனால இன்னொரு வாட்டி பிராமணனுக்கு கொடுத்ததுனால என்ன குறைஞ்சு போயிடும், அந்த பிரதிபலத்த பிராயசித்தமாக இருந்துருக்கிற ஒரு கன்னியா இருந்துருக்கிற ஒரு பெண்ணுக்கு ரத்னதானம் பண்ணதுனால என்ன குறைஞ்சு போயிடும், அதுவும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம், இது பிரம்மாஸ்திர நியாயம் இல்ல, சரணாகதியும் பண்ணி பிரபத்தி பக்தியும் பண்ணக்கூடாதுன்றது ஒண்ணும் இல்ல, அப்ப ரெண்டும் தான் பண்ணா போச்சுன்னு சொல்லலாமோ இல்லையோ, சொல்லல. அது சொன்னதுக்கு என்ன, செலவு பண்றதுக்கு மனசு இல்ல, அதனால நான் இது பண்றேன்னா. இது தர்மத்தை அழிக்கிறதுக்கு இது முதல்ல இருந்துருக்கு. இந்த லோபம் இருந்துருக்க இது போறோம் அது போறோம் அது போறோம்னு சொல்லிருக்கு. அந்த காலத்துல சாஸ்திரம் கிருச்சிரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றது. கிருச்சிரம் பண்ணிக்கிறதுனா ஒரு பிராயச்சித்தமாக எதனா ஒண்ணு பண்ணிக்கணும், தப்புக்காரியம் நடந்திருக்குனாக்க, அதாவது அகாரியம் செய்யக்கூடாத செயல நாம எதனா செய்யணுமானா அதுக்கு பிராயச்சித்தமாக கிருச்சிரம் பண்ணிக்கிறது. கிருச்சிரம்ன்றது ஏதான ரூபாய தானம் பண்றது. இதுல கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த காலத்துல 3.5 ரூபாய் ஒரு கிருச்சிரம்னு சொல்லுவா. இந்த 3.5 ரூபாய்க்கு இந்த காலத்துல என்ன வரும், இதை ஒரு 10-fold ஆக்கணுமானா 35 ரூபாயான கொடுத்தா ஒரு கிருச்சிரம் ஆகலாம். அந்த 3 ரூபாய்க்கு அதுல 1 ரூபாய்க்கு சவரன் வந்ததாக காலத்துல 3.5 ரூபாய் ஒரு கிருச்சிரம்னு வச்சிருப்பா. இப்ப இது 3 ரூபான்றது இருக்க 30,000 ரூபாய் சவரன் வைக்கச்சே 3 ரூபாய் ஒரு விஷயம் ஆகுமா? ஆனா அப்ப ரூபா கொடுக்கறது 3 ரூபாய் தான் கிருச்சிரம் சொல்லிருக்கு. அகையில 10 கிருச்சிரம் ரூபாய் 35 ரூபாய் கொடுத்துருவோம் நான் போர்னு சொல்லிப்பா. இவா என்ன, இது சாஸ்திரத்தையும் அனுஷ்டிச்ச மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல இந்த தம் பணமும் செலவழிக்கூடாது. அகையில இது போறோம் அப்படின்னு பண்ணிடுறது. இது லோபம். இந்த லோபம் என்ன பண்ணோம்னா, இன்னும் ஒரு விஷயத்துல சொல்றது, ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அது காரியத்துக்கு பிராயச்சித்தம் சொன்னா, அஷ்டாட்சரத்தை காட்டிலும் வேற ஒரு சொந்த மந்திரம் எதுவுமே கிடையாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த அஷ்டாட்சரத்தை வந்து ஜப்பிக்கா போறோம். நான் 108 அஷ்டாட்சரத்தை ஜப்பிக்கிறேன், நான் பண்ண பாப்பெல்லாம் போயிட்டு இருக்கேன். இதுக்காக எந்த பிராயச்சித்தமும் பண்ணிக்குவானோ, அதுக்காக எந்த செலவும் பண்ணுவானோ. தர்மத்வம் சதுரந்தரம், இது தர்மத்தை அழிக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்துட்டு இருக்கிறது. இதுதான் சுரந்தரனாக எல்லா பலுவையும், அதாவது எல்லாத்தையும் தர்மத்தை அழிக்கணும்னா என்னெண்ட உற்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது லோபம். எவ்வளோ வைதிகளா இருந்தாலும், நான் எல்லாரையும் சொல்லல, அதுலயும் சில பேர் எக்ஸப்ஷன் இருக்கு. கொடுக்கறதுன்றது வரைச்சே அப்ப மனசார்த்த இல்லை, ஆனா வாங்கிக்கிறதுன்னு வரைச்சு எவ்வளவு கொடுத்தாலும் போறலன்னு நினைக்கிறது. அவளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்கணுமாண்ணா, இன்னும் தான் கொடுக்கூடாதான்னா இப்படின்றதெல்லாம் புத்தி அவளுக்கு வருது. இது எல்லாம் லோபத்தினுடைய காரியம். தர்மத்வம் சதுரந்தன சமதம பிராரம்ப சர்வங்கஷ. இன்னொரு விஷயம், சமதம பிராரம்ப சர்வங்கஷா, என்ன சமம் தமம் என்கிறது இரண்டு. இவை இரண்டும் நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது, பாக்கியேந்திரியங்களை கட்டுப்படுத்துறது ஒன்னு, மனசை கட்டுப்படுத்துறது ஒன்னு. ஆகையால இந்த சமதம பிராரம்ப சர்வங்கஷா, சமம் தமம்ன்றத ஆரம்பிக்கிறதுக்கே வழி இல்லாதபடி முளையிலேயே கிள்ளி எறியறது இந்த லோபத்தினுடைய காரியம். லோபம் பண்றான் என்னத்துக்காக அப்படின்னா, நம்ம மனச நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாக்க, நம்ம எதிரியே யாரானா 1000 ரூபாய் கொடுக்குறா போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க, வேண்டாம் நமக்கு வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு புத்தி வந்துடும் இல்லையோ. நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நம்ம அடைக்கிட்டோம்னாக்க, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்துருக்கோம்னாக்க, இந்த அர்த்தத்துக்காக உண்டான பரப்புன்றது இருக்காது. இந்த அர்த்தத்துல இருக்கிற பணத்துல இருக்கிற பரப்பு என்ன பண்ணும்னா, நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோலே பண்ண வைக்காத பண்ணிடுமா. இந்த ஊர்ல பார்த்துட்டு இருக்கோம், கிராமங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், விதேசத்துல என்ன இருக்கோ எனக்கு தெரியாது. இந்த இடத்துல என்ன பண்றான்னா, கிராமங்கள்லாம் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம், முதியோர் பென்ஷன்னு சொல்லி வயசான வாளுக்கெல்லாம், ஆதரம் இல்லாத வாளுக்கு, அவளுக்குன்னு நலம் எதுவும் இல்லாத வாளுக்கு, அவளுக்காக ஏதோ மாசம் 1000 ரூபாயோ ஏதோ கொடுக்குற கவர்மெண்ட்ல. இவ என்ன பண்ணுவா, தம் பேர்ல இருந்த நிலம் மொத்தத்தையும் பசங்க பேர்ல எழுதி வச்சிருச்சு. இப்படிதான் கிராமத்துல எல்லாரும் பண்றான். அந்த பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இதுக்கு ஒரு லூப் ஹோல் பார்ப்பா, எந்த பிரகாரத்துல கவர்மெண்ட் ஸ்கீம்னால, இந்த இலவச ஸ்கீம்னால தனக்கு எப்படி பலன் வரும்ன்றத யோசனை பண்ணி பார்ப்பா. என் பேர்ல பட்டா இருக்கக்கூடாது, தான் தனியா இருக்கணும், இப்படி யார் இருக்காளோ அவளுக்கு கவர்மெண்ட்ல ரூபாய் கொடுக்கறதுன்னு ஒன்னு சொல்லியிருக்கு. மணிகாண்ட போய் சொல்ல வேண்டியது, நானும் என் ஒய்ஃபும் என்னுடைய மனைவியும் தனியா இருந்துட்டு இருக்கோம், என் பையனோட நான் இல்ல. இன்னொரு விஷயம், என் பேர்ல பட்டா கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் பையன் பேர்ல எழுதி வச்சு பட்டா முறைக்கொண்டு மாத்தி எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப கவர்மெண்ட்ல இருக்கிற ரூபாய் கொடுக்கும். இப்ப பையன் பேர்ல ஒரு பழைய பேரை போட வேண்டியது, என்ன அவன் ரட்சிக்கல அப்படின்றது. இது ரட்சிக்கலன்றதையும் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல, இது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அகாரியத்தை பண்றது, தர்மத்தை பண்றது, அதர்மத்தை பண்ண வைக்க, தர்மத்தை பண்ணாமல் இருக்க வைக்கிறது, அதர்மத்தை பண்ண வைக்கிறது, இது ரெண்டுமே லோபத்தினுடைய காரியம். இவனுக்கு பேராசை அந்த 1000 ரூபாய் தானும் வாங்கணும்ன்றதுக்காக. இது ரேஷன் கார்டுல வரைச்சே ரெண்டு குடும்பம் சொல்லி அதுக்கு உண்டான பெனிஃபிட் எல்லாம் வாங்கிக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு தவறான மார்க்கத்துல போறதுக்கு காரணம் மொத்தமே லோபம்தான், அந்த வஸ்துல இருக்கிற பேராசைதான். ஆகையால இந்த இந்த லோபம் என்ன பண்றதுன்னா, புலன்களை அடக்கிறதுன்ற ஒரு எண்ணம் இருக்க, அந்த எண்ணத்தை முலையில ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சுடுறதாக பண்றது. பிரஜா வாரிதி கஸ்மரஹா, பிரஜா வாரிதி கஸ்மரஹா அப்படின்னா, கஸ்மரஹா அப்படின்னு சொன்னா சோஷகான்னு அர்த்தம். அது அப்படியே சுண்ட வச்சிருக்கும், வத்த வச்சிருக்கும். பிரிய சமுத்திரம் மாதிரி இருக்கான் அறிவு. அந்த அறிவு கடல அப்படியே இந்த லோகம் இருக்க அப்படியே குடிச்சு வத்த வச்சிருமோ. என்னது இப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னா, இந்த விவேகமே போயிடுத்து. தர்மா தர்ம விவேகம், பணம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு தர்மா தர்ம விவேகமே இல்லாத போயிட்டு இருக்கான். பிரஜா வாரிதி கஸ்மரஹா, அந்த ஞானமே இல்லாத போயிடுறது. பிரணிதத் பிரத்யூஹ மிருத்யுஞ்ஜயஹ, பிரணிதத் யோகத்துல ஒருத்தன் ஈடுபடுறான், அதுக்கு தடங்கள் வருது. அந்த தடங்களை போக்கடிக்கிற ஒரு போக்கடிக்கிறதுன்றது இருக்கு. இஸ்லாமத்திற விஷயத்தெல்லாம் பாக்குறோம், தபஸ் பண்ணோம்னாக்கா எத்தனையோ தடங்கள் வருது. அந்த மாதிரி யோகத்துல தடங்கள் வருதுன்றது சகஜம்தான். அந்த தடங்களையும் மீறி ஒருத்தன் யோகம் பண்ணான்னாக்கா, அந்த தடங்களை போக்கடிக்கிறவனுக்கு போக்கடிக்கிறவன் அத்தையும் போக்கடிக்கிறவனா இருப்பான். யாரெல்லாம் யோகத்துல வரக்கூடிய தடங்களை போக்கடிக்கிறதாக எந்ததெல்லாம் இருக்கோ அதையும் மீறி யோகம் பண்ண விட்டாத பண்றவன் இந்த லோபம். இது ஒண்ணு. முக்தி பிரார்த்தன மோசனாய மகதா மோகேன சம்பிரேஷித. இந்த ஜீவன் மோட்சத்தை அடையணுன்றதுக்காக யோகத்தை ஆசிரியத்திருக்க, யோகம் இந்த இடத்துல வரைச்சு அவன் பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி பண்ணிருக்கான்றதுனால அந்த முக்தி பிரார்த்தனை மோட்சத்தை ஓணுன்ற ஒரு நிலை அவனுக்கு இருக்கு. இதை எப்படியான போக்கடிச்சுன்றதுக்காக மகதா மோகேன சம்பிரேஷிதா, மகாமோகனால அனுப்பப்பட்டவன். அது யாரு? கிருஷ்ணா வார விலாதி நீ சகஜரா லோபக்கிலோ தீயதே, கிருஷ்ணா வார விலாதி நீ சகஜரா லோபக்கிலோ தீயதே. கிருஷ்ணான்றவள் லோகனுடைய மனைவின்னு சொல்லக்கூடாது, ஒரு வேஷி. இன்னும் கேட்டா கொஞ்சம் பச்சையா சொல்லணும்னாக்கா வெப்பாட்டி. அவளோட கூட இங்க வரான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்னா, அவளை மனைவியா வச்சு கூடாதுன்னா கல்யாணம் பண்ணிண்டாக்கா ஏகப்பட்ட செலவு. இது ஒரு 10 பேரை கூப்பிடணும், 10 பேருக்கு சாதம் போடணும், சத்திரம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த செலவெல்லாம் என்னத்துக்கு? நாம பாட்டுக்கு 2 பேரும் ஒன்னா குடுத்தனம் பண்ணிட்டா போறாதான்னு, கல்யாணம் பண்ணிட்டுதான் குடுத்தனம் பண்ணணும்னு எங்க சொல்லுது? இவன் செலவுக்கு யோசனை பண்ணிட்டு எப்படியோ ஒன்னும் குழந்தை பத்துக்கணும், இது பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. இது எங்க சொல்லிருது? கல்யாணம் பண்ணிட்டுதான் இவ்வளவு செலவு பண்ணிட்டுதான் வந்து நம்ம 2 பேரும் தம்பதி ஆகணும்னு ஒன்னும் சொல்லல. ஆகையால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணாவும் இவனும் கணவன் மனைவி, கணவன் மனைவின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. இப்ப என்ன லிவிங் டுகெதர் அப்படின்னு இப்ப எல்லாம் ஏதோ புதுசா சொல்றாள், அந்த மாதிரி வார்த்தையே சொல்லணும் போன்றிருக்கு. அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, இன்னைக்கு இருக்கிறதுலாம் அன்னைக்கே இருந்திருக்கு. அவ 2 பேரும் ஒன்னா வாசம் பண்றவா, ஆகையில அவ 2 பேருமா வராளா. கிருஷ்ணா வர விலாசினி சகச்சரோ பக்கிலோதீயதே, கிருஷ்ணா அப்படின்றது இருக்க தாகம்னு ஒரு அர்த்தம். எந்த விஷயத்துல தாகம்னு பார்க்கணும், எந்த விஷயத்துல? பண விஷயத்துல தாகம். எவ்வளவு வந்தாலும் போறாது போறாது போறாதுன்னு நினைக்கிறது இருக்க அதுதான் கிருஷ்ணா. இது லோபனுடைய, ஏற்கனவே லோபனா இருந்துட்டு இருக்கான். இவ கிருஷ்ணையும் சேர்ந்துட்டாங்கனாக்க லோபனுடைய மனைவி எப்படி இருப்பா? இப்படிதானே இருப்பா. இவ 2 பேருமா சேர்ந்துட்டா லோபக்கு லோதீயதே, கிருஷ்ணனோட கூட இந்த லோபன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னா, இது பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷமாயிடுதான். என்ன ஆகும் இப்ப இவாளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த புருஷன் யோகத்துல ஈடுபடாத இருக்கணும், புருஷன் பக்தி யோகத்துல ஈடுபட்டு மோட்சத்துக்கு போகாத அவனை தடுக்கணும், இந்த சம்சாரத்திலேயே திருப்பி திருப்பி வாழ்ந்திருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிய பார்க்கணும். விவேகனுடைய வசத்துல இருந்து இந்த லோகத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் எல்லாமே அல்பமானவை அஸ்திரமானவை என்கிற அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இதை காட்டிலும் பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதுக்கு உண்டான உபாயத்துல பிரவர்த்திக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இருந்துருக்கவன எப்படி கடுக்கலான்றத பாக்குறா இவ மூணு பேரும் இப்படி நினைச்சுட்டு இருக்கச்சே நமக்கு சகாயமா இன்னும் ரெண்டு பேர் வராங்கனாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான். வசந்தம் சொல்றான், விஸ்வகுரு லோபனோ லோபயா காரியா, எல்லாருடைய உள்ளத்தையும் லோபம் பண்ற லோபமாக லோபம் பண்ணும்படியாக இருக்கிற லோபனை இங்க கிட்ட வரணும்னு கூப்பிடணும் அப்படின்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் லோபம் உண்டாக்குறது. காரியாகாரிய விவேகம் இல்லாமல் தர்மத்துல ஈடுபடாமல் அதர்மத்துல ஈடுபடும்படியாக பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற லோபம் வரான். ஆகையால அந்த லோபனை நாம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லோப இஹா காரியா என்பதாக காமக்ரோதன் இவ ரெண்டு பேரும் சொல்றான். சுஷ்டு சிந்திதம் சுகதா வசந்தேனன்னா அவன் பாட்டுக்கு அவ ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா, லோபனும் திருஷ்ணியும் வந்துட்டு இருக்கா. அவன் என்னத்துக்கடா கூப்பிடுறது அப்படின்னா இவன் கூப்பிடணும்னு சொன்ன உடனே வாஸ்தவம் வாஸ்தவம் தான் நமக்கு ரொம்ப சகாயமா இருந்துட்டு இருக்கோம், நீ வசந்தன் நினைச்சது ரொம்ப நல்ல எண்ணம், நாம கூப்பிட வேண்டியதுதான், அவ ரெண்டு பேரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ற. காமஹா சோட்டி குரோதா சோத்கோஷம் அனுமோதத்தை அப்படின்னா செட்டிக்க போடுறது, இந்த நடு வரலையும் கட்ட வரலையும் அது ரெண்டு வரலையும் சேர்த்துட்டு இப்படி போட்டோம்னா அந்த சிட்டிக்க சொடக்கு போடுறது சிட்டிக்க போறதுன்னு சொல்லுவான். அங்க வெறும போறவன சிட்டிக்க போட்டு கூப்பிடுறானா காம சோத்கோஷம் அனுமோதத்தே அப்படின்னா இவனு ஒரு கணக்கு கணச்சுண்டு வா வா அப்படின்ற மாதிரி அவன் கூட்டத்தை கூப்பிடுறானா. அத்திரவிசதி லோபா திருஷ்ணாச்ச, அதுக்கப்புறமா லோபனும் திருஷ்ணையும் அந்த இடத்துல வந்து சேர்றாளா. லோபன் சொல்றான், மகாமோகிமாம் அகம் திருஷ்ணா ஜானி துவரிதமிக லோபசமுதித. பிரதிஷ்டை தத்தாது பிரதிம விகடை ஹாட்டகமயை அகண்டை பிரம்மாண்டை மம கைவ திருப்தி கடைதா. இந்த லோகனுடைய வார்த்தை மகாமோகாம் சிரதி நிதானிமாம். அவன் தல்ல ஒரு மாலையை சூடின் இருக்காங்க. இது என்னது தெரியுமா, மகாமோகனுடைய ஆணையாகிற ஒரு மாலை. அந்த மாலையை நான் சிரசில் அணிஞ்சுட்டு இருக்கேன். என்ன ஆஜ்ஞை மகாமோகனுடைய ஆஜ்ஞை, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த புருஷனுடைய அவசை கெடுக்கணும். புருஷன் யோகத்துல இழிந்திருக்கான், அந்த யோகத்தை கெடுக்கணும். புருஷன் நல்வழியில போகக்கூடாது, அவன் மோட்சத்துக்கு உண்டான உபாயத்துல பிரவர்த்திக்க கூடாது, இதுதானே அவனுடைய ஆஜ்ஞை. அதுக்காக நான் வந்திருக்கேன். அகம் திருஷ்ணா ஜானகி துவரிதமிக லோபா சமுதிதா. நான் யார் தெரியுமா அப்படின்னா, அகம் திருஷ்ணா ஜானகி அப்படின்னா கிருஷ்ணான்னு பக்கத்துல இருக்காள், அவள் எனக்கு துணைவி, இல்ல அவன் அவளுக்கு நான் துணைவன். இங்க சொல்லுவா ரொம்ப சாமர்த்தியமா பேசுற மாதிரி சொல்றது. ஒருத்தர் சொல்லுவா, இங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதி சொல்றது, அவனுக்கு ரெண்டு மனைவி இருந்துருப்பா, அந்த மனைவி இருக்கச்சே ஒருத்தர் மனைவி இன்னொருத்தர் துணைவி அப்படின்னு சொல்லுவா. ஓ ரொம்ப எப்படிப்பட்ட பதம் பிரயோகம் பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு. அந்த துணைவின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, அக்னிசாட்சியா கல்யாணம் பண்ணிக்காதவன்னு அர்த்தம். இதோ அப்படியே கூட இருந்து குடித்தனம் பண்ணிட்டு இருக்க ரோல்னு அர்த்தம். அதுக்கு துணைவின்றதுக்கு வச்சுக்கணும், அந்த மாதிரிதான் அர்த்தம் ஏற்படுறது. இவன் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்ட மாதிரி இந்த வார்த்தை எல்லாம் பிரயோகப்படுவான். அந்த மாதிரி நான் யாரு தெரியுமா அப்படின்னா, கிருஷ்ணா ஜானகி, இதோ இருக்காள் கிருஷ்ணா, அவளுக்கு நான் துணைவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய பரபரப்போட நான் வந்திருக்கேன். நான் லோபன் என்பவன் நான் இங்கு வருகிறேன். லோபகா சமுதிதா. சரி, எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு. பிரதிஷ்டை தத்தாது புலசிம விகடை காட்டகமயை அகண்டை பிரம்மாண்டை மம கைவ திருப்தி கடைதான். ஹாட்டகம்னா பொண்ணு. இந்த லோகத்துல இருக்கிற மொத்தமே இந்த லோகம் முழுக்க பொண்ணாக ஆகி அது எனக்கு கொடுத்தா கூட எனக்கு அது மொத்தத்தையும் கொடுத்து எனக்கு திருப்திய கொடுக்கிறவன் யாரு? லோகத்துல இருக்கிறது உபனிஷத் சொல்றது. ஒரு பிரம்மானந்தத்தோட, அதாவது எல்லாரும் நாம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ரொம்ப விசேஷம், ஸ்ரீவைகுண்டத்துல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது சொன்ன உடனே சரி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னாக்க ஒரு பலத்தை பத்தி உத்தேசிச்சு ஒரு காரியத்துல பிரவர்த்திச்சோமானாக்க அந்த பலம் எப்படிப்பட்டதுன்றது தெரிஞ்சின்றாதான் அந்த பலத்துல நாம பிரவர்த்திப்போம். உங்களில் இப்ப உபன்யாசம் கேட்கிறவள பல பேர் விதேசத்துல இருக்குங்கோ. அந்த விதேசத்துல இருக்கச்சு அந்த விதேசத்துல உங்களுக்கு வரக்கூடிய பலன் என்னன்னு தெரிஞ்சின்றாதான் அந்த தேசத்துக்கே போறீங்கோ. இல்லைன்னா உள்ளூரை விட்டு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க யாருக்கும். அப்ப அங்க போகச்சு நீங்க என்ன இப்ப போனதுனால வரக்கூடிய பலன் என்ன கேட்டோம்னா, நீங்க சுதேசத்துல இருந்தாக்க எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு 10 பங்கோ 20 பங்கோ 100 பங்கோ அவ்வளவு பங்கு உங்களுக்கு அங்க சம்பாத்தியம் வருதுன்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வச்சுட்டுதான் அங்க போறோம். இது ஒரு சாதாரண விஷயம். அது இல்ல அங்கிருந்து நாம இங்க வரத்துக்கும் என்ன காரணம், அங்க இருந்தது போறோம் இங்க வரோம் அப்படின்னு கேட்டோம்னா அங்க கிடைக்கிற நிம்மதியை காட்டில இங்க நிறைய நிம்மதி கிடைக்கிறது, பகவத் சேவை கிடைக்கிறது, அதுக்காக இங்க வரோம்னு சொல்லி சொல்றதோ ஏதோ அவளுடைய மனசுக்கு தான் தெரியும் என்ன காரணத்தினால ஒரு இடத்துக்கு போறோம், என்ன காரணத்தினால இங்க வரோன்றது. அந்த அந்த பலத்தினுடைய ஒரு தாரதமியத்தை பொறுத்து இருக்கு, இவனுடைய விருப்பத்தையும் பொறுத்து இருக்கு. வந்து நாம எல்லாரும் சொல்றோம் மோட்சத்துக்கு போனோம்னா பிரம்மானந்தம்ன்றது பரிபூர்ண பிரம்மானந்தம், இது அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்குன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்களேன் மோட்சத்துல என்ன ஆனந்தம் வரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம சொல்றோம் ஒரு நதி எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு வாய்க்கால காண்பிச்சு இந்த வாய்க்கால தண்ணி போறது இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 1000 ஃபோல்ட் இருக்கும், 1000 மடங்கு இருக்கும், அதுக்குதான் மகாநதின்னு பேருன்னு ஏதோ சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி எதானா சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா உபனிஷத்து கம்பேர் பண்ணி பார்த்து இவனுக்கு புரியணும்ன்றதுக்கோசரம் சொல்லி பாக்கறதான். இதுக்கு ஆனந்த மீமாம்சான்னு பேரு. ஒரு ஆனந்தத்தை பத்தி அதை சர்ச்சை பண்றது, எந்த ஆனந்தம் எவ்வளவு விவசத்தியா இருக்கணும், சரி எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அதுல வரைச்ச மனுஷியானந்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த மனுஷியானம் என்னன்னாக்க பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதே தி சூரியா பீஷாஸ்மாதக்னிஸ்தேந்திரஸ்ய மிருத்யத்தாவதி பஞ்சம இதி சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகஹ சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி ஏஷா ஆனந்த மீமாம்சா பவதி. இப்ப ஆனந்த விஷயமான சர்ச்சை இது பத்தி இப்ப பேச போறோம். என்னென்ன யுவா சாத் சாது யுவாத்யாயகா, ஒருத்தன் யுவாவா இருக்கிறத காட்டிலும் யுவாத்யாயகனாக இருக்கிறது. அதாவது ஒருத்தன் மாணவனாக இருந்துட்டு இருக்கான், யுவாவா இருந்துட்டு இருக்கான், சாதாரண யுவான்றதுக்காக நன்னா படிக்கிறவனாகவும் அந்த படிக்கிறவாளுக்குள்ள சிறந்தவனாக இந்த கூட இருக்கிற சக மாணவனுக்கு இவன் சொல்லி வைக்கிற அளவுக்கு ஞானமுடையவனாக இருக்கிறது விசேஷம் அப்படின்னா. சரி இப்படி இருந்தா போர்வன் ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, அவன் சரீரத்தளவு வலிமையோடையும் மனசளவிலையும் நல்ல வலிமையோடு இருந்திருக்கிறவனாக இருக்கணுமா. சரி நல்ல பலிஷ்டனா இருந்திருக்கான், நல்ல மனசளவுலயும் பலிஷ்டனா இருக்கான், அவனிடத்துல பைசாவே இல்லையே அப்படின்னா, தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், இந்த லோகம் முழுக்க இந்த பிருத்திவி முழுக்க எல்லா சம்பத்துக்களோட கூட, சாதாரணமா சொன்னமானாக்க இந்த பிருத்திவி உள்ளுக்குள்ள இருக்கிறது புதையெல்லாம் இருந்துட்டு இருக்கு. புதையிலோ இப்ப நம்மாத்திலேயே தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமே தவிர நமக்கு சொந்தம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிருத்திவியில இருந்துட்டு இருக்கிற எல்லா தாத்துக்களோடையும் எல்லா பணம் காசு எல்லாத்தோடையும் இவன்னு ஆயிடுத்துனாக்க சஏகோ மானுஷ ஆனந்தா, அதுதான் ஒரு மனுஷ ஆனந்தமா. இதுக்கப்புறமா ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணுகிற தேயே சதம் மானுஷா ஆனந்தான்னு, இது மனுஷ கந்தர்வானந்தம் தேவ கந்தர்வானந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு வர, இப்படி எதுவுமே கம்பேர் பண்ண முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது பிரம்மானந்தம்னு சொல்லி உபனிஷத்துல சொல்லப்படுகிறது. இவனுக்கு இவா சொல்ற லோகனை பொறுத்த வரைக்கும் இவா சொல்ற மனுஷானந்த பிரகாரத்துக்கு இந்த பிருத்திவியில இருந்து மொத்த வஸ்துக்களையும் கொடுத்தா கூட இந்த லோபனுக்கு திருப்தி வராதான். பிரதிஷ்டை தத்தாதிருக்கு பிரதிம விகட்டை ஹாட்டகமயி அகண்டை பிரம்மாண்டை மம கைவ திருப்தி கடையதா, மம கைவ திருப்தி கடையதா, என்னை திருப்தி கடையதா கைவ, எனக்கு திருப்தியை உண்டு பண்ணுபவன் யார் இருந்திருக்கா அப்படின்னு, எவ்வளவு வந்தாலும் எனக்கு போறாது, இதுதான் லோபத்தினுடைய காரியம். கிருஷ்ணா அப்படியே பக்கத்துல இருந்திருக்காளா, இந்த வார்த்தை சொல்லச்சே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதான். அந்த கிருஷ்ணைய அப்படியே கட்டிக்கிறானா, யாரு லோபம் தான் கட்டிப்பான், வேற யாரு கட்டிப்பான், அவன் கட்டின்னு சொல்றான். பிரியே அசேகர நாரீணாம் அபிரூப்ய சமுச்சை அஜகத்யௌவனம் திருஷ்ணே விததே த்வாம் விதி ஸ்வயம். உன்னை பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணிரு தெரியுமா அப்படின்னா, என்ன எப்படி சிருஷ்டி பண்ணிருக்கே இருக்கு, அந்த தேவதா ஸ்திரீக்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, இந்திராணி மாதிரி ஸ்திரீக்கள்லாம் இருந்துட்டு இருக்காளு, அவளுடைய அழகு மொத்தத்தையும் ஒன்னு கொண்டு கொடுத்துட்டாளாம். அசேஷதுர நாரீணாம் அபிரூப்ய சமுச்சயை, கவிகள்லாம் சொல்லுவா இந்த பெண்களுடைய அழக சொல்லும் பொழுது ஒரு சமுதாய சோபை பிரத்யங்க சோபை என்பதாக. ஒரு பொண்ணு நாம பாக்குறோம் கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு இப்ப மாட்டு பொண்ணா வரத்துக்கோசரம் பிள்ளைக்காக பொண்ணு பாக்குறோம், அந்த பொண்ணு பாக்கச்சு பொதுவா பார்த்தா நல்லா இருக்கா பரவாயில்ல, இந்த கண்ணு மூக்கு முகம் அப்படின்னு தனியா நம்ம பார்த்தோம்னாக்க அதுல ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பொதுவா இருந்தா பரவாயில்ல, பொதுவா நல்லா இருக்கா சொல்றது இருக்க, இது சமுதாய சோபை. அந்த பிரத்யங்க சோபைன்றது இருக்க, அவளுக்கு மூக்கு அழகா இருக்கு, கண் அழகா இருக்கு, அவளுடைய ஒரு முகம் அழகா இருக்கு, அதுல ஒரு சிரிப்பு அழகா இருக்கு, கண்ணத்துல குழி விழுறது, இதெல்லாம் சொல்றது இருக்கு, இது பிரத்யங்கமான சொல்றப்ப இவன் சொல்றான் லோகம் சொல்றான் கிருஷ்ணைய பார்த்து பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சே அந்த தேவதா ஸ்திரீக்களுக்கு இருக்க பிரத்யங்க சோபை சமுதாய சோபை எல்லாத்தையும் அவளை மாதிரி சிரிச்சா இவளுக்கு நல்லா இருக்கும், ஆனா இவளுக்கு சிரிப்பு நினைச்சிருந்தான், அவளை மாதிரி சிரிக்கும்படியா பண்றது, அவ மாதிரி கண் இருந்தா இவளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அது கண்ணை கொடுத்துரு. இப்படி யார் யாருண்ட எந்தெந்த இதெல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்கும்படியா இருந்துட்டு இருக்கோ அவைகள் அவைகளோட மாத்திரமில்ல ஒரு சமுதாய சொற்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த திருஷ்ணைய நிர்மாணம் பண்ணிருக்கேதான். அபிரூப்ய சமுச்சயை அஜகத்யௌவனம் விததே த்வாம் விதி ஸ்வயம், சரி, இப்படி எல்லாம் இந்த அழகுக்கெல்லாம் ஒரு கால விசேஷம், ஒரு கால விசேஷம் வந்து, அதாவது எவ்வளவு வரைக்கும் தான் அந்த அழகுன்றது அழகு எடுபடும், அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு அழகா இருந்தாலும் நாம வரைக்கும்னாக்க அவளுடைய அழகு எடுபடாது. ஆனா அழகத்யௌவனாம் திருஷ்ணே, ஏ திருஷ்ணே உனக்கு எப்பவுமே நீ யுவதியாவே இருந்துட்டு இருக்க, நீ எப்பவுமே கல்வியாவே ஆகமாட்டேன். விதபேத்வம் விதி ஸ்வயம், பிரம்மா ஒண்ணு இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணிருக்கே, எவ்வளவு அழகு, மொத்த தேவதா ஸ்திரீகளும் சேர்ந்தா எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகோட இருந்துட்டு இருக்க, எத்தனை நாள் இருந்தாலும் நீ நித்திய யுவதியா நீ இருந்துட்டு இருக்க, எப்பேற்பட்டு பத்தியா அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் பண்றான். இதுக்கு உள்ள அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கு, எப்பேற்பட்டவாளும் இந்த திருஷ்ணான்னு சொல்றது இருக்க அந்த ஆசை, அந்த தாகம், இந்த வஸ்துக்களை அடையணும் அடையணும்ன்ற ஒரு எண்ணம், இது இல்லாதவாளா இருக்க மாட்டாளாம். அந்த திருஷ்ணா இருக்க புதுசு புதுசா உண்டாகுமா, அது நித்திய யோகியா இருந்திருக்கு ஆசை. ஒரு வஸ்து கிடைச்சிடுத்துன்னா போறோம்னு நினைக்கிறது, உடனே இன்னொரு வஸ்துவை கிடைக்கணும்னு நினைக்கிறது, இன்னொரு வஸ்து ஓணும்னு நினைக்கிறது, இப்படி இது எல்லா நித்திய யுவதி. அது ஒரு யுவதின்றது என்னன்னா அவருடைய நிலை மாறாமல் அப்படியே இருந்தாக்கா அதுதான் யுவத்துன்றது. இப்போ இவர்களுக்கு இந்த கிருஷ்ணன்றது இருக்க எல்லா காலத்திலும் இருந்துட்டு இருக்கிறதான் இந்த நித்திய யுவதியா இருந்துட்டு இருக்கவள்லாம் இவள். அசேஷ சுரநாரீனாம் அபிரூப்ப சமுச்சயின்னா இது எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஓணும் ஓணும்னு ஆசைப்படுறது இருக்க, இதுவும் ஒரு இது பாக்குறது. கதிதம் நிதர்சையாமி, நான் அதையே நான் சொல்றேன், கனக கலத் பிரபிருதிபிரபிஹந்த பூரணை கிப்தை கிருஷ்ணே பஜதி சமிருத்தி பூயோ பூய தவோதரே கார்ஷ்யம் கனக கலதௌத சைல பிரபிருதி பிரபி ஹம்த பூரணை கிப்தை. இந்த கிருஷ்ணன்றது ஒரு ஆசை, தாகம், இதெல்லாம் தானே கிருஷ்ணன்றது. இவளுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக ஒரு பெரிய மலை அளவு கணக்கம்னா தங்கம், அந்த தங்கத்தை கொண்டு கட்டினாலும், கலதௌத்தம்னாக்க வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளம் எல்லாம் சைல பிரபிருதி பிறவி ஹந்த பூரணி சித்தை, ஒரு மலையளவு இவ வயத்தை ரொப்பணுன்றதுக்காக கொண்டு போட்டா கூட கிருஷ்ணே பஜதி சமிருத்தி பூயோ பூய தவோதரே காஷ்யம். இது போட்ட பிற்பாடு கூட உன்னுடைய வயறு எப்படி இருக்குன்னாக்க காஷ்யம் பஜதி, பெண்களுக்கு அழகு பெரிய தொப்பையோட இருக்கிறது, பெண்களுக்கு அழகு இல்லை, அழகில்ல அந்த இடுப்புன்றது காணாத மில்லிதா இருக்கணுமா, ரொம்ப இதுவா இருக்கணும். ஆகையால இவள் அழகா இருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்ட, இப்ப அழகா இருக்கிறதுனால உன்னுடைய வயத்தை பூரணம் பண்ணணும்னு மலையளவு தங்கத்தை கொண்டு கொடுத்தா கூட உன்னுடைய இடுப்பு மேலும் மேலும் மெலிந்துண்டே போயிருக்கு, எவ்வளவு போட்டாலும் அது இன்னும் மெலிந்துண்டே போறதுன்னா ஒரு ஒரு அர்த்தம் என்னன்னாக்க உனக்கு பூர்த்தியே ஏற்படுறதில்ல, போருன்ற எண்ணமே ஏற்படுறதில்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த லோக திருஷ்டிக்கு வர அர்த்தம் என்னன்னா இவ அழகா இருக்கிறவளுடைய இடுப்பு எப்பவும் இடை எப்பவும் மெல்லிசா தானே இருக்கணும், அது மெல்லிசா இருக்குன்றதுக்காக சொல்ற ஒரு அர்த்தம். இப்படி கனக கலதௌத சைல பிரபிருதி பிறபி ஹந்த பூரணை கிப்தை கிருஷ்ணே பஜதி சமிருத்தி பூயோ பூஜ தவோதரி காஷ்யம். அப்ப கிருஷ்ணா சொல்றா, இவன் ஸ்தோத்திரம் பண்றான், லோகம் ஸ்தோத்திரம் பண்றான் தம் மனைவிய. கிருஷ்ணா சொல்ற, ஆரியபுத்திர தவ வல்லபாய மம ரமணீயத்துவம் சர்வ ரமணி சமபியதிகம் அப்படி கிமாச்சரிய இது கிமாச்சரியம் தாபி தேவாசுர கிரகத சகல ரத்னோபகாரேண மம சௌபாகிய சதிருஷாணி ஹார கேயூர மேகலா நூபுராணி துவயா காரணியானி. ஆரியபுத்திரன்னு கூப்பிடுறா. இது சாதாரணமா கணவன கூப்பிடுற வார்த்தை, இது சப்தம். இது தவவல்லபாயாக மம ரமணீயத்வம் அப்படின்னா, உனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக நான் இருந்துட்டு இருக்கேன், நான் வந்து எல்லா பெண்களை காட்டிலும் அழகா இருக்கேன்னு சொன்னாக்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? என்ன, லோபனுக்கு எதுலாம் சிறந்ததா இருக்கோ அதெல்லாம் தான் அடையணும்னு ஆசைப்படுவான். நீ அடைஞ்ச வசுவா இருக்கிறதுனால எல்லாத்த காட்டிலும் சிறந்ததா தான் நான் இருக்கணும், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. மம ரமணீயத்துவம் சர்வ ரமணீ சமாப்தம், லோகத்துல எதெல்லாம் நல்லது எல்லாம் அழகுன்னு சொல்லி சொல்றமோ அவ எல்லாவற்றை காட்டிலும் அதிகம்தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. கிம் ஆச்சரியம், அதுல என்ன ஆச்சரியம், அதுல ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை. லோகமும் இருக்கவன் தான் தான் பணக்காரனா இருக்கணும்னு நினைப்பான், தான் தான் மீதி பேருக்கு கிடைக்காத வஸ்துலாம் தனி கிடக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி எல்லா அழகும் தன்னிடத்துல இருக்கணும், அப்படி இருக்கவள் தான் உனக்கு நான் வந்து மனைவியா ஆறேன்னாக்கா இதுதான் அர்த்தம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஒன்னு மாத்திரம் சொல்றேன், வெறுமையானா என்ன மனைவியா வச்சுட்டு இருக்கிறதுனால துணைவியா வச்சுட்டு இருக்கிறதுனால மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. இன்னும் ஒரு காரியம் நீ பண்ணணும் அப்படின்னு, தேவாசுர கிரகத சகல ரத்னோபகாரேண மம சௌபாகிய சதிருஷாணி ஹார கேயூர மேகலா நோபுராணி துவயா கரணியானி. நீ என்ன பண்ணும், என்னுடைய அழகுக்கு ஏற்றவாறு தேவதைகளுடைய கிரகங்கள்ல, தேவலோகத்துல, அசுரர்களிடத்துல, இங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் எடுத்து வந்து தேவாசுர கிரகத சகல ரத்னோபகாரேன, அந்த ரத்னங்கள் வெள்ளி ரத்னம் தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து, வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து, மம சௌபாகிய சதிருஷாணின்னு என்னுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு பூஷணங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். இப்ப இந்த காலத்துல பசங்கள்லாம் இவளுடைய விபரீத புத்தி என்ன பண்ணி சொல்லுகிறது, பசங்கள்லாம் என்ன பண்றான்னா ஸ்வர்ணத்தை தான் போட்டுக்கணும் பெண்கள்லாம், ஆனா அது போட்டுக்கிறது இல்ல, இந்த பிளாஸ்டிக்ல கொண்டு போய் காதுல ஒண்ணு தொங்க விட்டு போறது, இது போய் இன்னும் ஒரு பீத்தெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. இத்த வயதுலயும் இந்த மாதிரி வஸ்துக்களை போய் இவெல்லாம் ஆபரணமா போட்டு போறதுகள், இது இதுகளுடைய புத்தி. இப்ப எல்லாருக்கும் புத்தி எல்லா விஷயத்திலயும் கெட்டு போன மாதிரி இது ஃபேஷன்லயும் இப்படி புத்தி கெட்டு போயிடுத்து. நம்மாத்து பசங்களே இப்படி பண்றதுகள் எத்தனையோ ஆண்கள்ல, என்ன பண்றது, அதுவும் நல்ல காரியம் பண்ணச்சே தர்ம காரியம் பண்ணச்சே இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் நாம அணியவே கூடாது. நம்ம எல்லாம் சுத்தமான வஸ்துக்களை தான் நம்ம போட்டுக்கணும். புரிஞ்சுக்கல, நம்ம எப்படி சொல்றது, இது காலம்னு சொல்லி காலத்து மேல எல்லாரும் பழி போட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். இதுல இவ திருஷ்ணா கேக்குறா, அந்த மாதிரி எத்தியானா கொண்டு வந்து எனக்கு பூஷணமா ஒட்டியானோ காதுக்கு போட்டுக்கிறது, கைக்கு போட்டுக்கிறதுன்னு, இந்த கண்ணாடி வளையிலும் பிளாஸ்டிக் காதுல போட்டுக்கிறதுலாம் எனக்கு வாண்டாம், என் அழகுக்கு தகுந்த மாதிரி ரத்னங்களால ஆகணும். சௌபாகிய சதிருஷாணி ஹார கேயூர மேகலா நூபுராணி ஸ்வயா கரணியானி, நீ இதெல்லாம் பண்ணணும் என்பதாக அவ சொல்றா. உனக்கு இல்லாததா, உனக்கு பண்ணாததா நான் பண்ண போறேன் என்பதாக சொல்ற. ரொம்ப சாதாரண அல்பமான விஷயம்தானே, பிரியே ஈஷத்கரமிதம் அபியர்த்தயசு, என்னால முடியாததை கேட்டையானாக்கா என்ன பண்றதுன்னு நான் யோசனை பண்ணணும், எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறத நீ கேட்கறியே, அகையில அதெல்லாம் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி சொல்றான். லோபன் இவா ரெண்டு பேரும் இப்படி ஒருவருக்கு ஒருவர் பேசுவதை நாம பார்த்தோம். ஆச்சாரிய அனுகிரகத்தினால நாம இந்த லோப கிருஷ்ணா இவர்களுக்கு அடிமையாகாமல் நாம தர்ம ஈடுபடும்படியாக நடந்துக்கணும்ன்றத நாம எம்பெருமானிடத்துல பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.